ശ്രീശൈലോംഷാത്മപിതാമഹസ്യേവാഹൂരേ കരുണീകൃപാസ്തുദേവനാചാര്യകൃപാസ്തബോധം രാമാനുചാര്യം ഗുരുവര്യമേടേ ശ്രീമാൻ വെങ്കടനാചാര്യ കവിതാർക്കികേതരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധസ്താം സദാ പ്രതി പിതാമഹസ്യാപിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശൈലപൂർണായ നമോ നമസ്താത് ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രസവോദാഹരണായ ഭക്തിഭാഗം നിരപജ്ഞമജേകത പൃഥിവ്യാ പ്രസിതോ രാഘവ പാദുകാ പ്രഭാവ പൂജന്തം രാമരാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരോഗ്യ കവിതാഗാഖാം വന്ദേ വാൽമീകിവുക്കിളം വാൽമീകേമസ്തകവിതാവനചാരിണഃ ശ്രീമന്ദ്രാമകഥാദാതും കോനയാസി പരാംഗതിം ഋഷിവന് സതതം രാമചരിതാമൃതമസാഗരം അതൃപ്തസ്ഥം മുനിം വന്ദേ പ്രാചേതസമകൽമഷം മനോജവം മാർദ്ദതുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം വരിഷ്ഠം വാതാത്മജം വാരയോഗമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി വൈദേഹീതമുദലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ വീരാസനേ സുസ്ഥിതം അഗ്രേ വാചയതി പ്രഭഞ്ജനസദേ തത്വം മുനിഭ്യ പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദേവി പ്രവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം ശിതിതാലക്ഷണ ഭരതൃഘ്നാണമസമേത ശ്രീ രഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമ നേറ്റി രാമർ പട്ടാഭിഷേകം മുടിഞ്ഞ പിൽപ്പാട് രാമർ തിരുക്കല്യാണം മുടിഞ്ഞ പിൽപ്പാട് ദശരഥ ചക്രവർത്തി தமது நான்கு மகன்களோடும் நாட்டு பெண்ணோடும் அயோத்தியா பட்டணத்துக்கு வந்துட்டா. அயோத்தியா பட்டணத்துல வந்த பிறகு எல்லாரும் அவ்வளவா இடத்துல இருந்துட்டு இருக்கா. ஜனங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாந்த வரைக்கும் நேற்று நாம பார்ப்போம். இந்த அயோத்தியில அவ இருந்தது, ராமரும் சீதா பிராட்டியும் இருந்தது, விஷ்ணுவும் மகாலட்சுமியும் சேவை கண்டத்தில் இருக்க மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொல்றாரு. இதுக்கு காரணம் என்ன, அந்த ரீதியில ஜனங்களும் பாக்கிறதுனால இந்த மாதிரி இருக்கான்னு சொன்ன. இது வந்த உடனே என்ன பண்றேன்னா, ஏற்கனவே சொல்லிருக்க தன்னுடைய பேரனை பாக்கிறதுக்கோசரம் கே கே ராஜா வர வந்த இடத்துல சமாச்சாரம் தெரியறது ராவணுக்கு கல்யாணம் நடக்க போறது, அதுக்காக தசரத சக்கரவர்த்தி மிதிலாபட்டினம் போகிறேன்னு சமாச்சாரம் தெரியறது. ஆகையில அவரும் நானும் ராவண கல்யாணம்னா அதை நானும் தானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவரும் கலந்துவாரு. அவர் பேரனை பார்த்துட்டு ஐக்கம் போய் தங்க கூடல அந்த மாமா வாக்குல பையன் இருக்கணும்ன்றது பேர, அதாவது மாமாக்கு ஆசை. அதுக்காக பரத்தன்னையும் ஐசம்பரத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். அங்க போயாச்சு, அங்க போய் மறுபடியும் ஆத்து கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு கல்யாணம் முடிஞ்சு அயோத்தியா பட்டணத்துக்கே வந்தாச்சு. வந்த பிறகு அவர் ஐச்சம் போறும் நல்ல நாள் பார்த்து பரத்தன்னையும் சத்ருகனையும் அவர் ஐச்சம் போறார். ஏன்னா இவர் ரெண்டு பேரும் பிரிக்க முடியாது. சரி, வள்ள போனது பாடு கொஞ்ச நாள் இருந்தது பாடு திடீர்னு தசரத சக்கரவர்த்தி நினைக்கிறேன் லோகநாதோபமம் நாதம் அகாமயத மேதினின் பூமி பிராட்டியார் ராமனை சமைத்து நாசமாக ஆழ்பவனாக இருக்கணும்னு விரும்புறா. இதுக்காட்டிலும் வேற என்ன வேண்டிருக்கு என்ன? பிரீதிரேஷா கதம் ராமோ ராஜாஸ்யான் மயி ஜீவதி ஏஷாஷ்ய பராப்ரீதி ஹதிதம் பரிவர்த்ததே கதா நாம சுத்தம் திரட்சியான் அபிஷேக்தமுகம் பீடம். சில பேருக்கு எத்தனை வயசானாலும் பவர்லயே இருக்கணும்னு ஆசை ஏற்படும். தசரத சக்கரவர்த்தி எத்தனையோ 10,000 வருஷமா இருந்தா போச்சு, இருந்தா கூட அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ல இருக்கிறதுல இப்ப கொஞ்சம் வானம் தோன்றது. தாம் ராஜாவா இருக்கிறத காட்டிலும் பிரிதிரேனா கதம் ராமோ ராஜாத்யான் மயிஜீவதி ஏகாக்கிய பராப்ரீதி கிருதி தம் பரிவர்த்ததே கதா நாம சுதய திரட்சாமி அபிஷேகம் மகப்பிரியம். எப்ப ராமரை அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணி சிம்மாசனத்துல பாக்கணும் அப்பதான் எனக்கு பெரிய சந்தோஷமே தவிர எல்லா வாஸ்தவம் தான். கே கே ராஜாவை அனுப்பிச்சுட்டு அப்புறம் போய் இந்த மாதிரி மந்திராலோசனை பண்றைய அவர் தப்பா நினைச்சுட்டேருன்னா என்ன பண்றது? அவர் இவ்வளவு பிரீத்தியா நீ கூட்டேன்னு கூட இல்லாத அங்க போய் அனுப்பிச்சு எல்லாம் பண்ணிருக்கணும். அதெல்லாம் ஒன்னும் பண்ணாட்டா கூட அவரே ராமருடைய கல்யாணத்துக்கு வரே திடீர்னு நீரே தீர்மானம் பண்றாரு, பரதனுக்கு கல்யாணம் பண்றாரு, சத்ருகனுக்கு கல்யாணம் பண்றாரு, லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்றாரு, எல்லாத்துக்கும் அவரும் கூட இருந்துட்டு போயிருக்கு. அப்படி இருக்கச்சே அவரை விட்டுட்டு எப்படி தீர்மானம் பண்றது? அவரையும் வச்சுட்டு தீர்மானம் பண்ணுவானாமா? ராமனுக்கு யுவராஜ் பட்டாபிஷேகம் பண்ணுச்சு, கே கே ராஜா இருக்குவானாமா? இல்ல மாமனாரா இருக்க ஜனகரையாவது கூப்பிடுவானாமா? நது கே கே ராஜானும் ஜனகம் வா நராதிபா துறையா கானையா மாசா பச்சாத்தவு சோஷி தப்பியும் அவரும் பெரும் ஒண்ணும் வேண்டாம், அவசரப்படவே வேண்டாம். அவளுக்கு எப்படி பண்ணாலும் அது சந்தோஷம்தான். மாப்பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணாக்க மாமனாருக்கு சந்தோஷம் இல்லாத இருக்குமான்னு கே கே ராஜாவுக்கும் ராமனிடத்துல அவ்வளவு பிரீத்தி இருக்கு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறதுனாக்க அது கேட்ட மாத்திரத்தினாலே சந்தோஷப்படுவார். தான் இருக்கணும்னா ஒன்னும் அவசியம் கிடையாது. அப்போ சரி பெரிய சபையை கூப்பிடுற கூட்டு எல்லாரும் வந்திருக்கேன், ஜனங்கள்லாம் வந்திருக்கேன், எல்லாரும் வந்திருக்கேன், பெரிய கும்பல் மகர்ஷிகள்லாம் வந்திருக்கா, மந்திரிமார்கள்லாம் வந்திருக்கா, எல்லாரும் வந்திருக்கா. அவ நடுவுல இவர் சிம்மாசனத்துல உட்காந்துட்டு சொல்றாரு, இதம் சரீரம் கிருஷ்ணஸ்ய லோகஸ்ய ஜரதாஹிதம் பாண்டுரஸ்ய தபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா பிராப்ய வருஷசிராணி விசிராந்திமபிரோச்சயே. இந்த சரீரத்துக்கு விசிராந்தி நான் விரும்புறேன். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 10,000 வருஷங்கள். லோகஸ்ய கரதாஹிதம் தசரத சக்கரவர்த்தி ராஜாவா இருந்திருக்கார் இந்த சரீரத்தோட. லோகத்துக்கு எப்பவும் ஹிதத்தையே பண்ணுவதில் நோக்கோட தான் இருந்தவர் அவர். பாண்டுரஸ்யாதபத்ரஸ்யாயாயாம் ஜரிதம் மயா, இந்த வெண்கொற்ற கடையின் கொடையின் கீழே இருந்து 10,000 வருஷம் இருந்து என் உடம்பெல்லாம் ஜர்ச்சரித்தமா ஆயிடுச்சு. ஆகையால நான் ஆசைப்படுறேன், யௌவராஜ்யே நியோக்தாஸ்மி ப்ராதஹ புருஷபுங்கவம் அனுரூபஹ சவோ நாத லக்ஷ்மீவான் லக்ஷ்மணஹ அக்ரஜஹ த்ரைலோக்யமபி நாதேன ஏனஸ்யான் நாதவத்தரம். நான் ராமன உங்களுக்கெல்லாம் நாசனாக நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ண இருக்கிறேன். ராமன் சாதாரணமானவர் இல்ல, அனுரூபா சபோநாதா, உங்களுக்கு தகுந்தமான நாசம்தான். லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜஹா, அந்த சப்தம் பார்க்கணும், லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜஹா. சாதாரணமா பார்த்தோம்னாக்க லக்ஷ்மிவான் எல்லா ஸ்ரீயும் உடையவனாக ராமன் திகழ்கிறார். எல்லா ஸ்ரீன்றது என்ன? விஜய் நல்ல கல்வி செல்வம், கேள்வி செல்வம், இப்படி வீரியம், இப்படி எத்தனை உண்டோ அத்தனையும் பராக்கிரமாது. எதெல்லாம் ஸ்ரீன்னு சொல்லப்படுகின்றதோ அத்தோட இருந்துருக்காருன்னு அர்த்தம். லக்ஷ்மிவான் லக்ஷ்மணாகிரஜஹா, லக்ஷ்மணிவான் பரதாகிரஜஹா சொன்னா என்ன தப்பா? யார சொன்ன ஒண்ணு ஸ்லோகம்லாம் சரியாதான் வருது, ஒண்ணும் தப்பு வரலாங்க. அப்போ என்னத்துக்கோசரம் லக்ஷ்மணாகிரகான்னு சொல்றாருன்னா, லக்ஷ்மணனை தம்பியாக பெற்றதுனால ராமன் லக்ஷ்மி வானா ஆயிருக்காரு. ராமனுக்கு கைங்கரியம் பண்றதுனால கைங்கரிய லட்சுமி, கைங்கரிய ஸ்ரீ லட்சுமணோ லட்சுமி சம்பன்னு கைங்கரிய ஸ்ரீய உடையவனாக லக்ஷ்மணன் இருக்காருன்னு சொல்ற. லக்ஷ்மணனை தான் தம்பியாக பெற்றுக்கிறதுனால, லக்ஷ்மணனுக்கு தான் தமையனாக இருக்கிறதுனால இவர் லக்ஷ்மி வானா ஆயிட்டாரா. இதுதான் இந்த ஸ்லோகமா இருக்கு. சேஷசேஷி பாவத்தை சொல்றோம். சேஷனுடைய ஒரு கைங்கரியம் ஒவ்வொன்றும் சேஷிக்குதான் போய் சேரும். இது பெரிய சேஷசேஷி பாவத்தை சொல்றதுன்றது இருக்க, இது பெரிய சாஸ்திரம். பரகத அதிசய ஆதான இச்சையான்னெல்லாம் பெரிய பாஷிக்காரர் சேஷத்துக்கு லட்சணம், சேஷ லட்சணத்தை விசாரமா சொல்லிருக்கேன். இது பெரிய விசாரம். மேமான் சொல்ற சேஷ லட்சணம் வேற, நாம சொல்ற சேஷ லட்சணம் வேறன்றதெல்லாம் பெரிய விசாரம். இப்ப சேஷபாவம்ன்றது என்னன்றது பாருங்க. தன்னுடைய செயல்னால வரக்கூடிய ஒவ்வொரு பிரயோஜனத்தையும் அடையிறவன் வேறொருத்தனாக இருக்கணும், தானா இருக்கக்கூடாது. அந்த வேறொருத்தன் சேஷி, யார் இந்த செயல்களை செய்யறவனாக இருக்கானோ அவன் சேஷம். இந்த ஃபேன் இருக்கு, இது சுத்தம். இது சுத்தினாக்க இதனால வரக்கூடிய காத்து இருக்க, இந்த ஃபேனுடைய செயல்பாட்டினால வரக்கூடிய காத்து, காத்து சுகமா இருக்கிறதோ என்ன இருக்கோ, இதனால என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தை ஃபேன் அனுபவிக்கிறது இல்லை. இதுக்கு சேஷியாக இதை ஆழ்பவனாக யார் இருக்கானோ அவன் தான் அதை அனுபவிக்கிறான். அந்த மாதிரி லக்ஷ்மணர் பண்ற ஒவ்வொரு கைங்கரியத்தினாலையும் சிறப்பை அடைகிறவர் ராமர் தானே தவிர லக்ஷ்மணர் இல்லை. லக்ஷ்மணன் லட்சுமி சம்பன்னு சொல்லியிருக்க, அப்படின்னால லக்ஷ்மணனால வரக்கூடிய லக்ஷ்மியும் கூட ராமனை சார்ந்ததாகத்தான் இருக்கும். லக்ஷ்மணனை ராமன் தம்பியாக பெற்றிருப்பதனால சேஷியாக, லக்ஷ்மணனை குறித்து ராமன் சேஷியாக இருக்கிறதுனால ராமன் லக்ஷ்மி சம்பன்னமாக ஆறன்னு. தைலோக்கியமபிநாதேனம் இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்ற, அங்க இருக்கிறவா மொத்த பேரிடத்துலயும் ஒரு ஒப்புதல் வாங்கிக்கிறேன். இது தான் ஒத்தனே தீர்மானம் பண்ணிட்டு ஒரு ராஜாவை திணிக்கிறதா இருக்கக்கூடாதுன்றதுக்காக சொல்ற. இதெல்லாம் தான் சுவாரஸ்யமான விஷயம். பவந்தோ மேலும் கதம் வாகரவாண்யம் யப்பேஷா மம பிரீதி சிந்தையாத்தாம் அந்யா மத்தியஸ்தித்தாக்கும் விமர்சாபியதிகோதயா. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ராஜதர்ம பிரகாரத்துக்கு ராமன் ஜேஷ்டபுத்திரனாக இருந்துருக்கான். ஜேஷ்டபுத்திரனா இருக்கிறது ஒண்ணு மாத்திரமே காரணம் இல்லை ராஜாவா இருக்கிறதுக்கு. ஆழ்வதற்கு வேண்டிய எல்லா தகுதியும் படைத்தவனாக இவன் இருந்திருக்கான். எனக்கும் வயதான சன்னிவேசத்துல ராமனை நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உங்களுடைய அபிப்பிராயம் சொல்லணும். என் மனசுல பட்டது நல்லதாகவும் இருக்கலாம், மத்தியமாகவும் இருக்கலாம், வேற ஏதானும் இருக்கலாம். அகையில நித்தங்கோச்சமா நீங்க எல்லாரும் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இத கேட்ட உடனே உங்க பெரிய கரகோஷம் கிடைச்சுதான். ரெட்டி மந்தம் மகாமேகம் நர்த்தன் தெய்வ பரிணா ஸ்னிக்தோ நுநாதஹா சம்ஜ்ஞே ததோ ஹர்ஷ வீர் ஹர்ஷ சமீரிதா. அங்க இருக்கிறவாளுக்கு மொத்த பேரும் பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால ஒரு பெரிய கரகோஷம் ஏற்படும். கரகோஷம் எப்படி இருக்குன்னா, மழை பெய்யறதுக்கு முன்ன மேகம் வருஷிக்கிற மாதிரி வருஷிக்கிறதுக்கு முன்ன சப்திக்கிற மாதிரி சப்திக்கிறது. அவ்வளவு பெரிய கரகோஷம். இவெல்லாம் எந்த துள்ளி குதிக்கிறாரோ அந்த மேகத்தை பார்த்து மயில் ஆடுற மாதிரி இவெல்லாம் துள்ளி குதிக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷம். உங்களுடைய அபிப்பிராயத்தை வேற சொல்லுன்னு வேற சொல்லிட்டு இவர் சொல்றான், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாஜாந்தம் ராமம் சத்ராவிருதானம் சோகம் விக்ரமம் இச்சாமி புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே. நான் இத்தனை நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டேன், எனக்கு போரும். புத்திரம் கிருத்வா பிரஜாஹிதே, நான் ஜனங்களுடைய ஹிதத்தையே எப்பவும் எப்படி எண்ணினானோ அதே மாதிரி என்னுடைய பையனை அதே மாதிரி எண்ணும்படியான ஒரு நிலையில நான் உட்காந்து வைக்கிறேன்னு சொல்ற ஆத்மாவை புத்திர நாமாசைன்னு வேதம் சொல்லிருக்கு. நான் வேற, ராமன் வேற இல்ல, நானே தான் தசரத சக்கரவர்த்தியே தான் ராமன் பேர்ல வந்திருக்கேன் நானு என்று வேதமே சொல்றது ஆத்மாவை புத்திர நாமாசைன்னு சொல்லியிருக்கிறது. அதனால நீங்கள்லாம் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், என்னால முடியலன்னு சொல்றேன்னா நீங்க நினைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ உங்களுக்கு என்ன மனசுல இருக்கோ அதை நீங்க எண்ணிக்கோங்க. பவந்தோனுமே அனுமன்யந்தாம், பவந்தோமே அனுமன்யந்தாம், நீங்களுக்கு அனுமானம் என்ன வந்து அனுமதி தானம் பண்ணுங்கோ என்று சொல்றாரு. சொன்ன வார்த்தை தான் அடுத்த கணம் எல்லாம் ஒரே ஒரு குதிக்குதிச்சுன்னு சொல்றாராம். இச்சா மகா, நாங்கெல்லாம் ரொம்ப ஆசையா இருந்துட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் இதுதான் ஆசைப்படுறோம். என்ன ஆசைப்படுறோம் அப்படின்னா, ராமன் மாலையின் கழுத்துமா இருந்து அவர் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு சிம்ஹாசனத்துல எழுந்தருள் இருக்கணும், அது இச்சா மகா. ராமர் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், அதை பாக்குறதுக்கோசரம் இச்சா மகா என்று சொல்றோம். ஸ்ரேயாம்சி பகுவிக்காலின்னு சாஸ்திரம் சொல்றோம். ஒரு நல்ல காரியம் பண்ணோம்னாக்கா அதுக்கு எத்தனையோ தடங்கள் வரும். நாங்க ஆசைப்படுறோம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு, ராமன் சிம்ஹாசனத்துல எழுந்துள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனா அது தடங்கள் இல்லாத நடைபெறணும்னு ஒரு ஆசையா இருக்கு. இச்சா மகா. சரி, இப்போ என்னை இத்தனை நாள நீ ரட்சிச்சு நீர் எதனா எனக்கு குறை வச்சுட்டேரா என்ன, ராமன் ரட்சகனாக ஆகணும்னு சொல்றதுக்கு என்று சொன்ன. அப்படி இல்லை, நாங்க விரும்புறது என்னன்னு கேட்டோம்னாக்க, உமக்கு ராமர் எங்களை ஆழ்வதற்காகவே பிறந்தவர், அவர் சிம்ஹாசனத்தை எழுந்துள்றதுதான் நாங்க ஆசைப்படுறோம். இது எங்களுடைய நினைவு நீரே தெரிஞ்சுக்கலாம் இல்லையோ, அதுக்காக நான் சொல்றேன். உமக்கும் ஒரே எண்ணம் இருக்கு, உமக்கு என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணம் தான் எங்களுக்கும் இருக்கு. ஆகையால இச்சாமா, நாங்களும் நீர் விரும்புறது தான் நாங்களும் விரும்புறோம் என்று சொல்லிருந்தாராம். இச்சாமகான்னு பகுவச்சனத்தை சொல்லிருக்கு. இச்சாமோஹி, நாங்க ஒத்தரோ ரெண்டு பேரோ ஆசைப்படுறதுன்றது இல்ல, ஒத்தர் விடாத எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேரும் ஆசைப்படுறோம் இந்த இடத்துல. இச்சாமகா இச்சாமோஹி மகாபோகம். சரி, ஆசைப்பட்டுட்டா போருமானா, யார வேணா ஆசைப்பட்டு உட்காந்து வச்சுட்டோம்னாக்க உட்காரலாம், ஆசைப்படலாம். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி சாமர்த்தியம் இருக்கிறவரா போகணுமே. அப்படி இவர் சாமர்த்தியம் இருக்கிறவரா இவரை போய் ஆசைப்படுறது, நாம் ஆசைப்படுறதுன்னு சொன்ன. இச்சாமோஹி மகாபாகும், மகாபாகும் மகாபாகுவாக இருந்திருக்கிறவர், சக்தா திரைலோகமத்யேஷா போக்தும் கிண்ணு மகிமிமாம். இவர் என்ன, இந்த லோகம் என்ன, மூணு லோகத்தையும் ஆண்டுவதற்கு சாமர்த்தியம் உடையவராக இருந்திருக்க. அப்படி இருந்திருக்கச்சே, ஒரு மேதினி பூமியை மாத்திரம் ஆளுவதற்கு அவருக்கு சாமர்த்தியம் இல்லாதவரான, அவர் பெரிய பராக்கிரமசாலியாக இருந்திருக்கிறவர், அவரை நாம் நாங்க விரும்புறோம்னு சொல்றோம். அகாமயத மேதினி, நீரே தானே சொன்னேன், பூமி பிராட்டியே ராமனை தன்னுடைய நாதனாக தன்னை ஆள்பவனாக ஆக வேணும்னு விரும்புறான்னு நீ சொன்ன, அது சுயம்வரம் பண்ணி மாலை போட்டா மாதிரி நாங்களும் ஆசைப்படுறோம். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். அஜானுபாகும் அரவிந்ததலாயதாட்சம் மகாபாகும். அஜானுபாகுவாக இருந்திருக்கிறவ ஆகியால அவர் வேணும்னு சொல்லி சொன்னார். சாமுத்திரிக லட்சணங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஒரு எல்லாம் தெரிவிக்கிறது ராஜ லட்சணம் என்ன உண்டோ அது மொத்தம் ராமனுக்கு இருக்கு. ஆகையால சொல்றோஹி மகாபாகும் பாகுச்சாயா மவஷ்டத்யான் சீதா பிராட்டி பிற்பாடு சொல்லிருக்கா. ராமனுடைய தோல் நழல்ல நாகாரைக்கு சந்திராசம், இப்ப தோல் நழல்ல யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு கஜம்பா வீட்ச சிம்ஹம்பா வியாக்ரம்பான்னு சொல்லிட்டு புலியோ சிங்கமோ எதை பார்த்தாலும் பயம் இருக்கிறான், பயம் இருக்காரா. ராமன் பக்கத்துல இருந்தாக்க பயம் கிடையாதுன்னு. அது சீதா பிராட்டிக்கு மாத்திரம் இல்ல, எங்க எல்லாருக்கும் தான். இச்சாமோஹி மகாபாகும் இவர் தர்மத்தினால ரக்ஷணம் பண்றவர், ரக்ஷிதா சசி தர்மஸ்யான்னு சொல்ற. தன்னுடைய தர்மத்தை ராஜாவா இருக்கிறவ அவருடைய தர்மத்தை பரிபாலனம் பண்றவர்னு சொன்ன, தர்ம பரிபாலனத்துக்கோசரம் மாத்திரம் இல்ல தன்னுடைய பலத்தினாலையும் ரட்சணம் பண்றவர் இவர். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபுலம். ரகுவீரம் அவர் எந்த வம்சத்துல பிறந்தவர்? ரகு வம்சத்துல பிறந்தவர். ஆந்திர சம்சம் பரோ தர்ம ஏவ மயா ஸ்ருத. ஆந்திர சம்சம் பரோ தர்ம கருணையோடு இருக்கிறது, சரணாகித ரட்சணம்ன்றது அதுதான் உத்தமமான தர்மம்ன்றது. ஸ்வத்த ஏவ மயா ஸ்ருத, ஒன்னிடத்திலிருந்து நானும் கேள்விப்பட்டேன்னு சொல்லி பிறருக்கு உபதேசிக்கும்படியாக இருக்கிறவ ரகுவம்சத்துல பிறந்தவ. அவர் தார்மிகர். இத்தனை பேரை காட்டிலும் இவருக்கு உள்ளதான ஒரு ஏக்கம் என்ன, ஒரு ரகுவம்சத்துல இருந்த ரகுவே கூட ஒரு ராட்சசன், ஒரு ரொம்ப பசியோட இருந்திருக்கான். பசியோட இருக்கச்சு அவன் ராட்சசனா இருந்தா கூட அவன் கணக்கு பசியோடு இருக்கவும் ஒருத்தன் போயிட்டான்னாக்கா, நம்மளுடைய ராஜ்யத்துல இருக்கவும் பசியோடு இருக்கவும் ஒருத்தன் போயிட்டான்னாக்கா அந்த பாப்பம் ராஜாக்கு தானே வந்து சேரும். அதுக்கு என்ன பண்றதுன்னு, அதுக்கு எதனா பிரதிக்கிரிய பண்ணானா? எனக்கு யாரும் ஆகாரம் இல்லாத போயிட்டு நான் பிராண ஓடுற மாதிரி இருக்கு, அதுக்காக எதனா பிரதிக்கிரிய பண்ணானா? ஒன்றும் பண்ணல. ஆனா இவர் அப்படி இல்லை. இவர் இந்த ராமன் எப்பேற்பட்டவர்ன்றது இவளுக்கு எல்லாம் தெரியும். பின்னாடி நடக்க போற நிகழ்ச்சியே சொல்ற. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதேத லக்ஷ்மணா. அப்பியகம் ஜீவிதம் ஜஹ்யாம் துவாம் வா சீதேத லக்ஷ்மணாம் நது பிரதிஷ்யாம் சம்சித்து பிராமணேபியோ விசேஷத. சீதா பிராட்டி கேட்கிறா, ராமனை பார்த்து கேட்கிறா, ராமா நீ உமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, தர்மம் மட்டும் தெரிஞ்சவர்தான். உம்மிடத்துல அபராதப்படாத இருந்திருக்கிற ராட்சசர்கள் வம்சத்தோட பூண்டோட அழிச்சுறேன்னு சொல்றேரா, இது எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறேன். அதுக்கு பதில் சொல்றேன், நீ கேக்கிறது சரிதான், ஆனா நான் பிராமணனுக்கு பிரதிஜை பண்ணிட்டேன், அவ மொத்த பேரும் என்னிடத்துல சரணாகதி பண்ணவா. ஆந்திர சம்சம் பரோ தர்ம ஸ்வத்தேவ மஜா ஸ்ருத. ஆந்திரசம்ன்றது உத்கிருஷ்டமான தர்மம்ன்றது தெரியப்பட்ட தெரிஞ்ச விஷயம் இது. அப்படி இருக்கே அவாள ரட்சணம் பண்ணாத நான் யார ரட்சணம் பண்றது? என்னுடைய பிராணனுக்கும் மேலாக நினைக்கிற சுவாம் ஒன்னையாவது சுவாம்பா சீதையையும் ஒன்னையும் விட்டுடுவேன். அப்பவன் ஜீவிதஞ்சியான்ற என்னுடைய பிராணனை விட்டுடுவேன். பிராணனை விட்டாவது மகர்ஷிகள் இடத்துல சொன்ன பிரதிஜையை நிறைவேற்றுவன். என்னுடைய பிராணனுக்கு மேலாக நினைக்கிற ஒன்னையே வேணாலும் விட்டாலும் விட்டுடுவேன். சாம்பா சீதே சலக்ஷ்மணம், உனக்கும் மேலாக நினைக்கிறன் லக்ஷ்மணன. தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேத பாண்டவாக சந்து தேசம் ந புஷ்யாமி எத்திர பிராதா சகோதரகான்றத ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்ற. ஆகியால ராமர் ரகுவம்சத்துல இருக்கிறவா எல்லார காட்டிலும் சிரேஷ்ட, அவருடைய ராஜ்யத்துல யாருக்கான ஒரு சிரமம் ஏற்பட்டதுன்னா அதை தாங்க மாட்டேறவ, அதுக்கு உடனே பரிகாரம் பண்றவ. ஆகையால ரகுவீரம் மகாபலம் நது பிரதிஜாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா ஏதத்வ்ரதம் மம நத்யஜேயம் கதஞ்சன, இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறவர் அவர். ஏதத்வ்ரதம் மமான் சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதிச்சே யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத்வ்ரதம் மம, இதுதான் என்னுடைய விரதம் சொல்லி. நான் பிராமணாளுக்கு இடத்துல பிரதிஜை பண்ண விஷயத்தை எந்த சமயத்திலையும் நான் மாத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்படி பண்ணவர் தான் மகாபலம். தைரியேண ஹிமவானிவ சங்கேபிராமணத்துல சொல்ற ராமர் எப்படி இருக்காரு, தைரியேன ஹிமவானிவ இந்த ராஜ்ய பரணத்துக்கு நல்ல சக்தராக இருந்துருக்கே அவரை பார்க்கணும். இச்சாமோஹி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேர மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம். இதோட மாத்திரம் இல்ல, ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், சத்ருஞ்சயன்ற யானை, அந்த யானை தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் அழைச்சிருந்து போற யானை, அது அவ உட்காந்துக்கிற அம்பாரி எல்லாம் வச்சிருக்கு, அதுல உட்காந்து வரணும். கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானனம் மகதா கஜேன ஆயாந்தம், பெரிய யானை அதுலேருந்து வரணும். அதுக்கு மேல வெங்கத்தை கூட ஒரு கொடை ஒண்ணு இருக்கணும், அது சத்ராவிரதானம். அது சத்ராவிரதானம்ன்றது என்னன்னா, ஜனங்கள்ல எல்லாரும் நல்லவாளாதான் இருப்பா, 99 பங்கு நல்லவாளாதான் இருக்கா, யானாலும் கூட யாராலும் ஒருத்தர் ரெண்டு பேர் கண்ணு திருஷ்டி பட்டுன்னா என்ன பண்றது, மனசுல ஒண்ணும் கிடையாது. எங்க ராமன் இவ்வளவு அழகா வரையறேன்றது பாத்தோம்னாக்கா, அந்த திருஷ்டி பட்டுன்னாக்கா ராமனுக்கு எதனா ஆயிடுச்சோன்னு இந்த ஜனங்கள்லாம் பயப்படுறாராம். ராமம் சத்ராவிரதானனம், ராமம் எல்லோருக்கும் பிரீதி பாத்திரமாக இருந்திருக்கிற ராமனை சத்ராவிரதானனும் கவிழ்க்கப்பட்ட கொடையோட இருக்கிறவராக இருக்கணும். மட்டும் இந்த கொடையில ஜாலர் தொங்கும், ஜாலர் தொங்கிட்டுனாக்கா கொஞ்ச நாய் திருமுக மண்டலம் தேவையாகும், திரும்ப கொஞ்ச நாய் தேவையாகாது, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி போகணுமா, இதுல இந்த பக்கத்துல எல்லாம் வரைச்சு ஒவ்வொரு இடத்துல யானை நின்று இருக்கிற யானை உட்காந்து இருக்கிற யானை அந்த மாதிரி எல்லாம் உண்டு. தொண்டீர மண்டலத்துலாம் சாதாரணமா உட்காந்து இருக்கிற யானை தான் இருக்கும். உட்காந்து இருக்கிற யானையில பெருமாள் எழுந்திருந்தாருனாக்கா அது பின்னாடி அதுலயே ஒரு கொடை, அந்த கொடை தனியா கொடை, இப்ப திருமலை எல்லாம் நின்று இருக்கிற யானை தனியா ரெண்டு கொடை குச்சிட்டு போவா, அப்படி இல்லை அது உள்ளேயும் ஒரு கொடை சின்ன கொடையா இருக்கும். அது பெருமாள் திருமுக மண்டலத்துல அந்த ஜாலர் இருக்க கொஞ்சம் மறைகிறதாகவும் கொஞ்சம் இது பண்றதாகவும் கொஞ்சம் அப்படியே தெரியப்படுத்துறதாகவும் இருந்துட்டு இருக்கும். நாங்கோ அந்த மாதிரி தெரிவிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி எல்லாம் நீங்க சொல்றீங்களே, இதுக்கு எதனா காரணம் இருந்துட்டு இருக்கா, நான் எதனா தப்பு பண்ணிட்டேன்னா, என்ன விட்டுட்டு இச்சாமோகி மகாபோகம் ரகுவீரம் மகாபலம்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு. பகவோன்ற கல்யாண குணாக சந்தி சுதஸ்யதே, ஒன்னா ரெண்டா உன்னுடைய குழந்தை உன் பையனிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன, அதெல்லாம் ஆலோசனை பண்ணிதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து ராமன் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும். ராமன் சத்ருஞ்சயன் மேல ஒரு சத்ரதாரியாக இருந்துட்டு வரணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லி சொன்னாராம். இத்தனையோ வரிசையா சொல்றேன், ராமஹா சத்புருஷா லோகே சத்யஹா சத்ய பாராயணா சாட்சாத் ராமா தே விநிர்வர்த்தா தர்மஷ்டாபி ஸ்ரீயா தர்மஜ்ஞா சத்யசந்தச்ச சீலமான் அனுதூயகா க்ஷாந்தா சாந்தயிதா ஸ்லக்ஷா கிருதஜ்ஞா விஜிதேந்திரியா. எத்தனை ராமனிடத்துல இருக்கிற விசேஷ குணங்கள் எல்லாம் சொல்றாரு பார்ப்போம். தர்மஜா சத்யசுந்தா சீலவானே மிருதுவும் ஸ்திரசித்தா சதா பவ்யா, எப்பொழுதும் பவ்யமாகவே இருப்பான். இவ்வளவு குணங்கள்லாம் இருந்து இதனால ஒரு கர்வம் இல்லாத இருக்கன்றது விசேஷம். அது ప్రియవాదీచ భూతానాం సత్యవాదీచ రాఘవః బహుశ్రుతానాం వృద్ధానాం బ్రాహ్మణానాం ఉపాసితః. ఎన్నం చేసు ప్రియవాదీచ భూతానాం భూతానాం ప్రియవాదీ భూతానాం సత్యవాదీచ రాఘవః. ఎన్నది యార్కో ఒత్తరుకుదాం பிரியம் வார்த்தை பிரியவாதி ராவன் அவர் வார்த்தை பேசினார்னா எல்லாருக்கும் பிரியமா இருக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்லத்தையே சொல்லுவார், பிரீத்தியை உண்டு பண்ற மாதிரி வார்த்தையே தான் சொல்லுவேன்னா அது தசரத சக்கரவர்த்திக்கோ கௌசல்யக்கோ அந்த புறத்தில் இருக்கிறவாளுக்கோ சீதைக்கோ இவாளுக்கெல்லாம் சிரிக்க சிரிக்க பேசலாம். ஒவ்வொருத்தருக்கும் மல்டி ஃபேசஸ் இருக்கும்னு சொல்லுவா. அங்க ஆத்துல இருக்கிட்டு ரொம்ப பொட்டி பாம்பா இருந்துட்டு யார் என்ன சொல்றாலும் பையன் சொல்றத மனைவி சொல்றத இதெல்லாம் கேட்டுண்டு அப்படியே சாதாரணமா அப்படியே இருப்பா. அவளே ஆபீஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆபீஸ் வந்தாள்னாக்க எல்லாரையும் மறைக்கிண்டு தாம் தூம்னு இருக்கின்ற இருக்க அர்த்தம். உல்டாவும் உண்டு, இதே மாதிரி இருக்கு. ஒத்தரோட இப்படி நடந்துப்பான், இன்னொருத்தரோட இப்படி நடந்துப்பான், அந்த மாதிரிலாம் இருந்துட்டு இருப்பான். ஒருத்தர் கேட்டா ராமன் நல்லவன் தானே, நாமும் அவரை மாதிரி நல்லவன் அப்படின்னா இன்னொருத்தர் விஷயத்துல வரத்தே பிரியவாதியா இருக்க மாட்டான், ஐயோ அவனோட படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாச்சேன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லையா? பிரியவாதீச பூதானாம், பூதானாம்ன்றது சொல்லிருக்க, பூதானாம்னு சக்கல பதார்த்தங்களுக்கும் இப்படியே இருந்திருக்கிறவர்னு அர்த்தம். பிரியவாதீச பூதானாம் சத்யவாதீச ராகவ. இது சத்தியவாதியாக எப்பவுமே பூத ஹிதமாகவும் இருந்துட்டு சத்தியத்தையும் சொல்லிட்டு, இது சத்தியவாதியாக இருக்கிறபடினால பூதங்களுக்கு ஹிதத்தையும் பண்ணிட்டு சத்தியத்தையும் அதிருஷ்டாஸ்தத்தையும் சேமிக்கக்கூடியவராக இருந்திருக்கிறவர் அவர். அவர் யாரு? பிரியவாதி, எல்லாருக்கும் பிரியவாதியாகவும் எல்லாருக்கும் சத்தியவாதியாகவும் இருந்திருக்கிறவர்னாக்க அவர் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தானே இருக்க முடியும். அவர் சொல்றியாண்ணா எனக்கு அவரை பத்தி தெரியாது, அக்கிட்ட கிட்டனா சாமர்த்தியம் இருக்கிற பெருமாளான்னு கேட்டோம்னா அவரை பத்தி எனக்கு தெரியாது, எங்களுக்கு எல்லாம் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ராமன் தான் அப்படி இருந்துட்டு இருக்காருன்னா ராகவாகம் ரகுவம்சத்துல பிறந்தவர். ஆகையெல்லாம் சொல்றாங்க பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதாம், பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதாம். இந்த உபாசிதான்றது ஒவ்வொருத்தோடையும் அன்வைக்குவோம். பகுஸ்ருதா நாம் உபாசிதா, விருத்தா நாம் உபாசிதா, பிராமணா நாம் உபாசிதா, இப்படி ஒரு பங்கு. பகுஸ்ருதா நாம் விருத்தா நாம் பிராமணா நாம் உபாசிதா, இவா எல்லாரையும் சேர்த்து பிராமணான்றது விசேஷமாக்கி அவளை சொல்லிக்கிறது. பகுஸ்ருதா நாம் ஏதோ ஒரு இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றாருன்னா ஏதோ கொஞ்சம் தெரிஞ்ச உடனே தான் பிரிக்க இது ஆட்டம் அவளுக்கு தெரியாததே ஒண்ணும் கிடையாது மாதிரி உலகத்தையே ஒரு வரக்கடையா நினைச்சுட்டு பேசுறவாள்லாம் லோகத்துல இன்னைக்கு இருக்கா. ஒரு அக்ஷரம் சம்ஸ்கிருதம் தெரியாது, இல்ல சம்ஸ்கிருத சப்தத்துக்கு எப்படி அன்மையன்றது கூட தெரியாது. அப்படி இருக்கிறவாள்லாம் கூட இன்னைக்கு பெரிய சுவாமியா இருந்திருக்கா, தன்னை சுவாமி சுவாமின்னு தானே போட்டுக்கிறது இப்ப எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இந்த சுவாமித்தன்றது பிறர் சொல்லி வரணுமே தவிர நாமளே நம்மள சுவாமின்னு சொல்லக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் ஒரு சன்னிவேசங்கள் இந்த நாள்ல. அந்த நாள்ல நிறைய வாஸ்துவாளா இருந்தாலும் கூட அவ தன்னோட தன்னடக்கத்தோட அவ இருப்பாளாம். அப்படி நிறைய வாஸ்துவாளா யார் இருக்காளோ அவள்டெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரீத்தியோட அவள்கிட்ட கட்டளையே அவளுக்கு சிசுருத பண்ணிட்டு பணியுட பண்ணிட்டு இருப்பாரா ராமர். பகுஸ்ருதானாம் விருத்தானாம் த்ரிவித விருத்தா, விருத்தான சப்தம் இருக்க, சீல விருத்தாள், ஞான விருத்தாள், வயோ விருத்தாள் என்று சொல்றது. சீல விருத்தாள்னா அவளுடைய நடவடிக்கைகள், நல்ல பண்புகள், ஆச்சாரம். சீல விருத்தாளாக இருந்திருக்குவா, விருத்தகத்தில் சிறந்தவள் அர்த்தம் இந்த இடத்துல. ஆகையில வயோ விருத்தாள் வயசுனால விருத்தர்களாக இருக்குவா. விருத்தானாம் ஞான விருத்தை, ஞான விருத்தா நல்ல அறிவு, வேதாந்த ஞானம். ஞானம்னாக்க எல்லா ஞானமும் ஞானம் இல்ல, வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கிறது. இப்படி எல்லாலையும் அதிகராக இருந்திருக்கிறவன் బహుశ్రుతానాం వృద్ధానాం బ్రాహ్మణానాం ఉపాసితాం ఉపాసితా బ్రాహ్మణానాం. அவரு ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருக்கும் சிசுரூஷ பண்ணிட்டு அத்தனை பேருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க. இதுக்கு மேல வேற என்ன குவாலிபிகேஷன் வேணும்? ராமர் ராஜாவா ஆறதுக்கு இது போராதான்னா, இப்படி இருக்கிறதுனால அவருக்கு கீர்த்தி யசஸ் தேஜஸ் எல்லாமே வளர்கிறது. ஆகையால அவர்கள் நாங்க எல்லாரும் விரும்புறோம் இந்த ராமனு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுல விரும்புறோம் என்று சொல்ற. இது முடிஞ்ச உடனே சரி நாம தான் நினைக்கிறோம் சொல்றோம், எல்லாரையும் இதுக்கு இனிமே பட்டாபிஷேகத்துக்கு நாள் குறிக்க சொல்ற. பிரதேசர் தான் நாள் குறிக்கிறேன், இருந்தாலும் அவர் கண்ணில் கூட கொஞ்சம் சமயம் படமாட்டேன்றது. ஆகையால சரி நாளைக்கே நாள் நல்லா இருக்குன்னு இருக்கு, நாளைக்கே பட்டாபிஷேகம் யாருக்கிட முன்ன போய் சொல்றதுன்னு சொல்லி கேட்டா, போய் கௌசல்யாக்கு சொல்லு அவள்தான் சந்தோஷப்படுவா அவள்கிட்ட போய் சொன்னாங்க. கௌசல்யாயை நிவேதேதே சாஹிரன்யஞ்சகாசைவாரத்னானிவிதானிஜாம் யாதிதேச பிரயாக்ஷயா கௌசல்யா பிரமதோத்தமாம் அபிவாத்ய ராஜானாம் ரசமாருஷ்ய ராகவாம். கௌசல்யாக்கு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமா ஆயிடுவான். ஆஹா, என்ன நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண போறாளா, நாம இது பார்க்க போறோமோ என்ன? யார் இந்த சமாச்சாரத்தை சொன்னாலும் சமாச்சாரம் சொன்னவாளுக்கு நிறைய போஷணங்கள்லாம் கொடுத்து எல்லாம் சொன்னாலா ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து வர நாளைக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது. ஸ்வஏவ புஷ்யோ பவிதா சோபிஷைச்சந்து மேற்கொண்டு நாளைக்கு புஷ்யமா இருக்கு. அந்த ராமோ ராஜீவ் பத்ராட்சமா யுவராஜ இசை பிரபுன்னு அந்த புஷ்யத்திலேயே பட்டாபிஷேகம் பண்ணிடுங்க, எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி சொன்னார். அங்கிருந்து ராஜ சுமந்திரர் ராமநாயக்கம் வந்து சமாச்சாரம் எல்லாம் சொல்லணுங்க. ராமநாயக்கம் வர ராமன் ராஜ்யமூர்த்தி எல்லாம் பார்க்கட்டேன். லோகத்துல ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லச்சேயே ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருக்கும். இப்ப ராமனுக்கு பட்டாபிஷேகமா ராமனுக்கு பட்டாபிஷேகமா என்று அந்த பட்டாபிஷேகத்தை நினைச்சுட்டே முக்க பேருக்கும் சந்தோஷம் வந்துருத்தான். சுகுர்த்துக்கள் எல்லாம் எச்ச ராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசியதி நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதே சர்வேஷு தை தர்மாத்மா வர்ணானாம் குருதே தயாம் சதுர்நாம் ஹி வயசானம் தேன தே த மனோவ்ரதாஹ. ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒன்னே லோகத்தில் அங்கு அயோத்தியா பட்டினத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆட்லயும் பெரிய பெரிய கோலம் போட்டிருந்தான். மாவுல தோரணம் கட்டிருக்கு, வாசல்ல வடக்கேற்றி வச்சிருக்கு, கொத்தி உலக ஏற்றி வச்சிருக்கு. இப்படி ராமனுக்கு பட்டாபிஷேகம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் சொல்றாரு. இதை பார்க்கச்சேயே சுகுர்த்துக்கள்லாம் சொல்றாம் ஒத்தருக்கு ஒத்தசு எச்ச ராமன் நபசேத்து எங்க ராமோ நபசியத்தை நிந்திதா சர்வலோகேஷு ஸ்வாத்மா பேனம் விகர்ஹதி. யாரொருவன் ராமனை பார்க்கலையோ, யார ராமன் பார்க்காத போயிட்டாங்க, பெருமாள் நாம சேவிக்கிறோம், பெருமாள் நம்மளை கட்டாட்சிக்கிறது. எங்க ராமன் அபசியதி நிந்திதா சர்வலோ கேட்டும் ஆத்மா பேதம் விகருகதி. அவனை காட்டிலும் பாக்கியஹீனம் லோகத்துல யாருமே இல்லைன்னு எல்லாராலையும் நிந்திக்கிறான். அவ தன்னுடைய ஆத்மா இப்படி ஒரு பிறப்பா நமக்குன்னு தன்னைத்தானே வெறுத்துக்கிறான். அப்போ ராமனுடைய விசேஷம் என்னன்னு சொல்லணும்னு இப்ப ராமர் ஐக்கியண்டு போறேன், சுமந்திரர் ஐக்கியம் போறேன், ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, இதுக்குதான் ஐக்கியம் போற போல் இருக்குன்னு எல்லாம் பார்த்து பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கா. ஆனா ராமர் நேர கைகை பவனத்துக்கு ஐக்கியம் போறேன் சுமந்திரர். அங்க பார்த்தா எதுவும் பார்த்தா அவ பாட்டு ராஜா தசரதர் மூச்சு அடைந்து கீழே விழுந்து கிடக்கிறார், வார்த்தையே பேசல. அவர் ஒரு வார்த்தையும் பேசல. நான் உள்ள வரட்டமான்னு சொன்னாக்க வரச்சொல்லு ராமன் சொல்ல வேண்டியது போக, ஒரு வார்த்தையும் சொல்லாத மூச்சு அடைஞ்சு விழுந்து கிடக்கிறார். அவரை உள்ள ஏற்றி உட்காத்திக்கா, அதுல இப்ப கட்டில உட்காத்தி வச்சிருக்கா, ஏதோ கொனின் இருக்கா. வந்து நான் ஏதானா தப்பு பண்ணிட்டேன்னா நான் ஏதானா நராஜா அவர் சொல்ற கேக்குறேன், கச்சின்மயா நாபராத்தம் அஜானே பிதா குபித தன்மமா தமே பீலம் பிரசாதய. அங்கேயும் பாருங்கோ, கச்சின்மயா நாபராத்தம் அஜானாதே ஏனமே பிதா குபித தன்மமா தட்சா தொமே வீணம் பிரசாந்தே. நான் எதானா அறியாமையினால தப்பு பண்ணிட்டேன், அதனால இவர் கோச்சுட்டேரா என்ன? அப்படி இருந்ததுன்னா கூட நான் அறிஞ்சு தப்பு பண்ணினதா எனக்கு தெரியல. அப்படி எதனா தப்பு இருந்தா கூட நீ பிரசாதம் அவருக்கு கோபம் இல்லாத அந்த கோபத்தை தணிக்கும்படியாக பண்ணுன்னு சொல்லி சொல்ற. கோபம்ன்றதுக்கு லட்சணம் கீதா பாஷ்யத்துல சாதிக்கிறது ரொம்ப அழகா இருக்கும். இதுல பிறருக்கு கோபம்ன்றது என்னன்னாக்கா, நம்மளுடைய செயல், ஒருத்தருடைய செயல் பிறருக்கு பிறருக்கு பயம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குமா இருந்துனாக்க அந்த செயல் தான் கோபம். நம்மளுடைய கோபம் நான் கோச்சுட்டதுனால கீழே இருக்கவனுக்கு வேலை போயிடுமோ என்ன ஆயிடுமோன்னு அந்த இஷ்டமான வஸ்துவிலுள்ள அதை இழப்பதோ அனிஷ்டம் வந்து சேர்றதோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு காரணமாக இருக்கிற பயம், அந்த பயத்துக்கு ஹேத்துவாக இருக்கிறது. இது யார் இடத்துல இருக்கும்? இன்னொரு இடத்துல இருக்கும். தன்னிடத்துல இவன் கோபம் இவனை ஒன்னும் பண்ணாது, இவன் கோபம் இன்னொரு இடத்துலதான் போகும். அந்த மாதிரி தசரத சக்கரவர்த்திக்கு கோபமா இருந்ததுனாக்கா ராமருக்கு பயம் ஏற்படுறது இவருடைய கோபத்தினால. அவர் சொல்ற நராஜா குபிதோ ராம வியசனம் நாசிகிஞ்சனா, அவருக்கு ஒரு துக்கம் ஒரு கஷ்டமும் இல்லை, ஒன்னும் கோபமும் கிடையாது, ஒன்னும் கிடையாதுப்பா. நான் ஏதோ ஒன்னு கேட்டேன், எனக்கு பிரதிஜை பண்ணிட்டு அதுக்காக நான் கேட்டேன், அது கூடுதற்றேதான் அவர் வந்து இந்த மாதிரி மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டேன். இந்த கைகையினுடைய வார்த்தைன்னா ரொம்ப கேஷுவலா இருக்கும், பிராக்டிக்கலா இருக்க மாதிரி பேசும். கரிஷே பிரதிஜானே ராமோ பாஷத்தை, அப்படியா அப்பா ஒரு பிரதிஜை பண்ணிருக்கேன், அதை அதுக்கு சொல்லி நான் கேட்டதுனால நீ என்ன தப்பா நினைச்சுட்டோன்றதுனால அவருக்கு வார்த்தை எழும்பல சொல்லலன்னா நான் ஒண்ணுமே தப்பா நினைச்சுக்க மாட்டேன். கரிஷே பிரதிஜானே ராமோ துர்மாபிபாஷதே தத்ரூஹி வசனம் தேவி ராஜ்யோ எதபிகாங்கிதம். ராம ராஜா என்ன நினைக்கிறார், எத்த சொல்லணும்னு நினைக்கிறாரோ அத்த சொல்லுங்க, நான் அவசியம் நான் பண்றேன். அகையல்ல ராஜா சொல்லிட்டேருன்னா போருமே, நான் ராமோ துர்னாபி பாஷது, ராமன் ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, ஒத்துண்டன்னா ஒத்துண்டது ஒத்துண்டது தான் நான் செய்யறேன், சத்திய பிரதிஜனாக சொல்றேன். அப்பதான் அவுத்து விடுறேன் கைகை, நான் ஒண்ணு பெருசெல்லாம் கேட்கலப்பா. அத்திரமே யாச்சிதோ ராஜா பரதஸ்யாபிஷேகனம் கபனம் தண்டகாரண்ய தவசாத்யவராகவான். ஒண்ணு இல்ல, பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் கேட்டாங்க, அதான் முதல்ல. கமனம் தண்டகாரண்ய தவசாத்யவராகவான், அப்ப இப்பவே நீ தண்டகாரண்யத்துக்கு கலந்தி போனோன்றதுதான் சொன்ன. இதுக்கு போய் இந்த வார்த்தையை அவர் வாயால சொல்றதுக்கு தயங்கிண்டு இப்படி இருக்கிறவங்க சொல்றோம். கேட்ட உடனே எத்தனை நாள் போனோம்னு சொல்லலையே, இப்ப தண்டகாரண்யத்துக்கு போனோம்னா போயிட்டு வரோம், இல்ல இனிமே அங்கேயேதான் இருக்கணுமா, ராஜ்யத்துக்கே வரக்கூடாதா, என்ன சமாச்சாரம் அப்படின்னு. சப்த சப்த வருஷாணி தண்டகாரண்யவாசிரிதா அபிஷேகமிதம் தியக்வான் ஜடா சீரதரோ பவான். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பதினாலு நாள், பதினாலு வருஷம், சப்த சப்த வருஷாணி. இது பதினாலு வருஷம் சொன்னா பெருசா தெரியும்ன்றதுனால உடல் ஏழு ஏழு வருஷம் தான் அது போயிட்டு வந்துப்பா. இதுக்கு சொல்றாங்க, இது இவதாம் பருஷம் வதந்தியாம் நகைவ மகா பிரவிவேசோகம் பிரவிவியதேஜாபி மகானுபாவஹாம் ராஜா புத்திரம் யதனாஹ அபிதப்தஹ. யாருமே விரும்பாத ஒரு விஷயத்த சொல்றான். சொன்னா கூட அவருக்கு ராமருக்கு எந்த விதமான ஒரு விகாரமும் முகத்துல ஏற்படலாம். ஆகையால அங்கிருந்து பாக்குறேன், நல்லது சொன்னாலும் அவருண்டதான் சொல்லணும், கெட்டத சொன்னாலும் அம்மா உண்டதான் சொல்லணும். கௌசல்ய பவனத்துக்கு போய் கௌசல்யந்த போய் சொல்ற, கௌசல்யா நல்லா நினைச்சிட்டு இருக்கா, பாவம் நம்ம பையனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது, பட்டாபிஷேகத்துக்காக எந்தெந்த பெருமாள் உண்டோ அத்தனை பெருமாளுண்டையும் அவருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. அவள்கிட்ட போய் என்ன போய் அவ சொல்றான், பரதாய மகாராஜா யுவராஜ்யம் பிரயச்சதி மாம் புனர்தண்டகாரண்யம் விவாசயதி தாபசம். அம்மா பரதனுக்கு அப்பா பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு சொல்லிருக்கு, அதை கொடுத்திருக்கு, யுவராஜ்யத்து பட்டாபிஷேகம் பரதனுக்கு கொடுத்திருக்கு. நீ எனக்காக நினைச்சிட்டு நீ பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, காரியம் எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப சரி மாம்பூன் நான் என்ன சரி போனா போயிட்டு போறது, அதை கூட பெருசா நினைச்சுக்கல. மாம்பூனா தண்டகாரண்யம் விவாதயதி தாபசம் சதசக்ஷாஷ்டௌசவர்ஷாணி மத்யாமி விஜனே வனே ஆசேவ மானோ வன்யானி பலபூலைஷ்டவர்த்தயன்னே. ஒண்ணும் இல்ல, ஒரு 6-8 வருஷம் அங்க இருந்துட்டு வரேன். அவ 7-7 வருஷம் அவள் சொன்னா அது காட்டுல அம்மாக்கு ரொம்ப பெருசா வந்ததா கட்டமாயிடுன்னு 6-8 வருஷம் இருந்துட்டு வரேன். நான் 14 வருஷம் இருந்துட்டு வரேன். என்ன அந்நியாயம் ஆயிட்டு என்ன சொல்றது ஒண்ணும் தெரியல. இப்போ இந்த இடத்துல சீதா பிராட்டியிட வந்து சொல்லணும், கௌசல்யா வந்து சொல்றான். கௌசல்யக்கும் நீதி பேருக்கும் இருக்கிற விசேஷம் ஒன்னே ஒண்ணுதான். கௌசல்ய தர்மம் தெரிஞ்சது, தர்மம் தெரிஞ்சவளா இருக்கக்கூடியனால தர்மானுஷ்டானம் பண்ற. கைகையா வஞ்சிதோ ராஜா மைதாரண்யம் ஆசிரதே பவத்யாஜ பரித்தியக்தா நனோனும் வர்த்தயிஷ்யதி. கைகேயியனால வஞ்சிக்கப்பட்ட தசரத சக்கரவர்த்தி அப்படி இருக்குச்சு, நீயும் என்னோட வந்துடுறேன்னு சொன்னேனாக்கா ராஜா இதுக்கு மேல இருக்க மாட்டேறம்மா, இதன் நியாயமா நீ வரலாமா என்னோட தெரியும். ஜீவன் ஜீவன் தியாகிஸ்திரியா பர்த்தா தெய்வத்தம் பிரபு ரேவச்சா பவந்தியா மம தெய்வாந்தியா ராஜா பிரபவதி பிரபு. ஒரு பெண்ணுக்கு கணவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கணவன் தான் எல்லா தெய்வமாக இருந்துருக்கா, ராஜாவை பார்க்கறதுக்கு யார் இருக்கா? சுஷ்ரூஷாமேவ குருவீதா பர்த்தோ பிரியஹிதே ரதா யஜதர்மஸ்திரியா நித்யா வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. நீ தசரத சக்கரவர்த்திக்கு சுஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்துருமா? இந்த தர்மம் ஸ்திரீக்களுடைய தர்மம், இது நான் சொல்லல, வேதே லோகே ஸ்ருதா ஸ்மிருதா. வேதத்துல சொல்லிருக்கு, லோகத்துல சொல்லிருக்கு, ஸ்மிருதியில சொல்லிருக்கு, எல்லாத்துலயும் சொல்லிருக்கு. ஆகையால நீ இந்த காரியத்தை பண்ணுன்னு சொல்லி நீ சுஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்த, அவளும் தர்மத்தை சொல்லச்சு ஏத்துக்கா. அவள் பாவம் சொல்ற, என் மங்களம் சஹசிராட்சே சர்வதேவ நமஸ்கிருதே விரத்ரநாசே சமபவதே தப்தேஹே பவது மங்களம் என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தப்தேஹே பவது கல்வி மங்களம். உனக்கு மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும்னு சொல்ற. வைணதேயர் கருத்மான் அமிர்தாகரணம் பண்றதுக்கு, அமிர்தம் கொண்டு வரத்துக்கு போகத்தே அவருடைய அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணி அலட்சிய வச்சாலோ அந்த ஆசீர்வாதம் பண்ணி நான் உனக்கு அனுப்புறேன். நானே தத்தே பவது மங்களம் யதாசீன் மங்களம் ராம தத்தே பவது மங்களம் திரிவிக்ரமான் பிரக்ரமதா விஷ்ணோஹோ அதுல தேஜதா. பெருமாள் வாமன அவதாரம் எடுத்துண்டு அவர் போய் பலிச்சக்கரவர்த்தியை யாசிக்க போகத்தே அவ அம்மா எப்படி அனுப்பிச்சு வச்சாலோ அதே மாதிரி நான் உன் அனுப்பிச்சு இருக்கிறேன். உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். மங்களானி மகாபாஹோ திசந்து சுபமங்களம், உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும்னு அவ சொல்லி அனுப்புகிறான். இதுதான் கௌசல்யாவுக்கு உண்டான விசேஷம். நேற்று பார்த்தோம் கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு சொல்லச்சே, ஏன் சொல்ல மாட்டார் தசரத சக்கரவர்த்தி? ஒரு வார்த்தையும் சொல்லாத இருந்தேன், அங்க வரத்தே விஸ்வாமித்திரண்ட அனுப்பிக்க மாட்டேன்னு சொன்ன. கௌசல்யா நன்னா புரிஞ்சுட்டு இருக்கா, காட்டுக்கு போனாலும் அவனுக்கு நல்லதுதான் ஏற்பட போறதுன்றதுக்கு ஏற்படுறது, அதனால அவ சொல்றா கௌசல்ய வார்த்தை சொல்றான். அங்கிருந்து சீதா பிராட்டின் வந்து சொல்ற, அவன் நினைச்சிட்டு இருக்கா பட்டாபிஷேகம் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து தானே பட்டாபிஷேகம், நான் நாய்ச்சம் போறதுக்கு அப்புறம் வரப்போறேன்னு நினைச்சிருக்கா. போன அவர் என்னடாருனாக்கா, நாம காட்டுக்கு போனோம், நீ இங்க மாமனார் மாமியாருக்கு சிசுரோடு பண்ணிட்டு இங்க இருமா என்று சொல்றதுக்கு அப்புறம் வந்தார். அப்போ அவர் சீதா பிராட்டு சொல்ற, என்னையும் நீ ஆய்ச்சும் போயிட என்று சொல்ற. ஆரிய புத்திர பிதா மாதா பிராதா புத்திரஸ்ததா ஸ்நுடா ஸ்வாமி புண்ணியானி புஞ்சானாஹம் தும் பாக்கியம் உபாததே பர்த்துர்பாக்யந்து நார்க்யேகா பிராப்னோதி புருஷர்ஷபான். என்ன சுவாரஸ்யம் பாருங்க, ஆரிய புத்திர பிதா மாதா பிராதா புத்திரா ததா ஸ்நுஷா ஸ்வாமி புண்ணியானி புஞ்சானாஹம். அப்பா அம்மா பிராதா சகோதரன் பையன் அதே மாதிரி மாட்டு பொண்ணு இவா எல்லாரும் அவாவ என்ன புண்ணிய காரியம் பண்ணாலும் அதனுடைய பலத்தை தான் அவ அனுபவிப்பா. பர்த்து பாக்கியந்து நார்கிகா பிராப்னோதி புருஷர்ஷபான். மனைவியா இருக்கிற ஒரு ஒத்திதான் கணவன் பண்ண புண்ணியத்தெல்லாம் பாக்கியத்தெல்லாம் அவள் பெறுவாள். நிச்சயம் பர்த்தா ஏகாதசி உபவாசம் இருந்தா போறோம், அவனுக்கு சிசுரூஷ பண்ணாள்னாக்கா போறோம், மறுநாள் துவாதசிக்கு வேலையா எழுந்து பாரணம் பண்றதுக்கு தலையை பண்ணி போட்டா போறோம். இவளுக்கும் ஏகாதசி பலம் வந்துடும், ஏகாதசி உபவாசம் இருந்த பலம் வந்துருக்கான். இது சீதா பிராட்டி சொல்ற, பர்த்து பாக்யம் தூ நார்யேகா பிராப்னோதி புருஷர்ஷபான். சரி, உனக்கு நல்லது மாத்திரம் புண்ணியம் மாத்திரம்தான் ஓடல, அல்வான்னா வாய் திறக்கிறது, கடவாளம்னாக்க வாய கட்டியா மூடிக்கிறதுன்னு, அந்த மாதிரி பண்ணுமா, நான் கொள்ளுன்னா வாய் திறக்கும் கடவாளம்னா வாய் மூடிக்குமா குதிரை என்ன சொல்ல. அப்போ பர்த்தாவுக்கு ஒரு சிரமம் ஏற்படுறதுன்னாக்க அந்த சிரமத்திலயே இவா பங்கு கொள்ள வேணாமா. அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானே யதித்வம் பிரஸ்திதோ துர்கம் வனமத்யை வராகவா. ராமானி கிளம்பிட்டியானாக்கா உனக்கு முன்ன நான் போறேன், முதல் பெருக்கிட்டு போறேன் நான். அக்ரதஸ்தே கமிஷ்யாமி மிருகந்தி குசகண்டகானே. அங்க இருக்கிற முள்ளு அதுக்கு கல்லு கல்லு முள்ளு இதெல்லாம் என்ன உண்டோ அதெல்லாம் நான் பெருக்கிட்டு போறேன் நான் என்ற அந்தந்த வார்த்தைகள் தான் வர்த்தம். சகத்வயா விசாலாட்சாரம் சே பரமநந்தினி ஏகவர்ண சகசிராணி ததம் வாபி த்வயாசனம் இச்சேயும் சுகினி திருஷ்டும் த்வயா வீரேண சங்கதா அபிஷேகம் கரிஷ்யாமி தாது நித்யம் அனுவிரதம். உன்னோட நீ ஒரு நூறு வருஷம் என்ன, ஆயிரம் வருஷம் ஆனா, எத்தனை வருஷம் ஆனா நான் இருந்துட்டு இருக்கேன். சொர்க்கே பிட்ட வினா வாதா பவிதா எதி ராகவா ஸ்வயா வினா நரவியாகம் ததபி ரோஜையே. நீ இல்லாத ஒரு சொர்க்கலோகத்துல உட்காட்டி வச்சியானா கூட அது எனக்கு நரக்கமா தான் இருக்குமே தவிர அது சொர்க்கலோகமாக இருக்காது. சிந்து சொல்ற, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் தமாம் சுகதுக்கையோ நேத்துமர்ஷதி காங்குத்தா சமான சுகதுக்கிணி. என்ன முதல்ல சாந்தோஷனம் பண்ணி சொல்றா, அதுக்கு என்ன நான் ஒண்ணும் நீ உன்ன காட்டுக்கு போக சொல்லிட்டாளேன்றதுக்கு ஒருத்தரெல்லாம் நான் விசாரப்படல, நீர் எங்க போறீரோ அங்க நான் இருக்கேன், உமக்கு என்ன சுகமோ அதுதான் சுகம், உமக்கு சுகமோ துக்கமோ அதை எல்லாத்துலயும் நான் பங்கு கொள்றேனாலே இதுதான் பண்றேன். ஒன்னும் சொல்லு, அது அங்க கஷ்டமா இருக்குமே, அங்க இது வாரணி மாசத்துல என்னென்ன கரடி வரும் புலி வரும் சிங்க வரும் எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, இதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. அப்பாவு சொல்ற, பக்தாம் பதிவிரதாம் தீனாம் மாம் சமாம் சுகதுக்கயோகோ. என்ன வார்த்தை சீதா பிராட்டினுடைய வார்த்தை, கெஞ்சரா நான் உன்னுடைய பக்த, பக்தாம் பதிவிரதாம் உன்ன தவிர வேற யாரையும் நினைக்காதவளாக இருந்திருக்கேன். வால்மீகியினுடைய வார்த்தை தீனாம், அதாவது கருணை செய்ய தகுந்தவளாக இருந்திருக்க, என்னிடத்துல கருணை காட்ட வேண்டியவனாக இருக்கவன், மாம் சமாம் சௌக துக்கயோகோ, உன்னுடைய சுகதுக்கங்கள்ல சமானமான பாகத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறவன் நானே. நேதுமர்ஹதி காங்குஸ்தா சமான சுகதுக்கினி, உனக்கு சுகம் வந்தா எனக்கும் சுகம், உனக்கு துக்கம் வந்தா எனக்கும் துக்கம்தான், என நீ அவசியம் ஆயிச்சும் பண்ணும் அப்படின்னு. ஏவம் பகுவிதம் தாம் தா யாச்சதே கமனம் பிரதி நானுமேனே மகாபாகோ கண்ணேதும் விஜனம் வனம். இவ்வளவு சொன்னா கூட அவன் கேட்கல, கெஞ்சினா கூட கேட்கல. பாக்கறா அடுத்த பிரம்மாஸ்திரத்தை போட ஆரம்பிக்கிறா, அதுதான் பாக்குற. எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் இவ்வளவு தூரம் கெஞ்சறேன், என்ன ஐட்டம் போக மாட்டேன்னா. எனக்காக வேண்டாம், உங்க மாமனார் எப்படி நினைச்சிட்டு நீ என் நயத்தின் போகாத போயிட்டு எனக்கா, உங்க மாமனார் இடத்துல உன்னை என்ன நினைச்சுப்பான்றத நீ கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. எனக்குரூபம் சுபாவம் எல்லாம் சொல்லிட்டு நான் உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், இது எதுக்கும் நீ கேட்க மாட்டேன்ற, நீங்க மாமனார் சுவாமியாருக்கு சித்திரவிட பண்ணேன்றேன்னு சொல்லி சொல்றேன், எனக்கு ஒண்ணும் அதெல்லாம் சொல்ற. கிம் பக்ஷதி, என்ன சொல்லுவா உன்ன போய், எல்லாம் அங்கேருந்து வரச்சே எல்லாம் மிதிலா சக்கரவர்த்தி திருமகன் சக்கரவர்த்தி திருமகன் இத்தனை நாள் வரைக்கும் சொல்லியிருந்தோம், இப்போ இங்க மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் என்ன பாக்கியம் பண்ணிருக்காளோ தெரியல, ராமன சொல்லச்சு சீதையினுடைய கணவன் சீதையினுடைய கணவன் சொல்லி விசேஷமா சொல்லிட்டு இருக்கா அவள்லாம். அப்ப நம்ம சீதையாத்துக்காரன்னு சொல்லிருக்கே அங்க மிதிலாபட்டினத்துல இருக்கிறவாள்லாம் அந்த சீதைய கூட ரட்சணம் பண்ண முடியாதவன், அவ பயந்துட்டு சீதை ஆயிட்டும் போறதுக்கு பயந்துட்டு இங்கே மாமனார் மாமியாருக்கு சித்திரோட பண்ணிட்டு கிடான்னு விட்டுட்டு போயிட்டான்னாக்கா உன்னை என்ன சொல்லுவான்றது நினைக்கிறேன். கிம் குச்சையா சொல்றது, கிம் பக்ஷதி, என்ன சொல்லுவான்னு அர்த்தம். கிம் அமன்யத, அமன்யத சொல்றது, அதாவது அவள்லாம் உன்னை என்னன்னு நினைப்பா. துவா அப்படின்னு சொல்லச்சு உன்னை, கிம் துவா அமன்யத, கிம்தா மன்யத, ரெண்டு என்ன நினைச்சிட்டு உன்னை கொடுத்துருக்கா, என்ன கொடுத்தா என்ன நினைச்சிப்பா, ரெண்டு விதமாவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஒன்னு சொன்ன இது ஒடிஞ்சு போன ஒரு வில்லு, ஒண்ணு அந்த வில்லு தூக்கி போனதான் எடுத்தவுடனே திட்டமாக ஒடிஞ்சு போச்சு, அது ஏற்கனவே பாதி ஒடிஞ்சு போனதுதான், நீ ஒண்ணு புதுசா காரியம் பண்ணல, இதுதான் அவனுடைய பராக்கிரமமா என்று சொல்லுங்க. இல்ல இவர் எங்கடா குருகுல வாசம் பண்ணிருக்கேன்னா, வசிஷ்டர்ண்ட குருகுல வாசம் பண்ணேன்னு சொல்லி, வசிஷ்டர்ண்ட குருகுல வாசம் பண்ணிட்டு தர்மமும் தெரியல, ராஜதர்மம் கத்திரிய தர்மமும் தெரியல, ஒரு பர்தா எப்படி ஒரு பத்னியிடத்துல நடந்துக்கணும்ன்றதோ அதுவும் தெரியல, தர்மமே தெரியாத இருந்துருக்கையே பொய்யே உருவமாக இருந்துட்டு இருக்கிற ஒன்னை என்னன்னு அவ சொல்லுவான்னு சொல்றாரு. கிம் வக்ஷதி, கிம் வக்ஷதி என்ன சொல்லுவான் அப்படின்னா, கிம் த்வா மன்யத வைதேக, ராஜா என்ன சொல்லுவார்னு சொல்லலாம் இல்லையா, அது சொல்லாத கிம் த்வா மன்யத வைதேக, விதேக தேசத்து ராஜாவா இருந்திருக்கவர், விதேக தேசத்து ராஜாவா இருக்கவர் ஜனக, அவர் எப்பேற்பட்டவர், அவர் தர்மம் தெரிஞ்சவர், கர்மட்ட கர்மயோகி, அப்படி அவர் அவ்வளவு தர்மம் தெரிஞ்சவர், சி இவ்வளவுதானா இவன் நினைக்க மாட்டேரா. கிந்த்வா மன்யத வைதேக, வைதேக உன்னை என்னமோ பெரிய சிரேஷ்டர்னு நினைச்சிருப்பா, இயம் சீதா மமத தர்ம ஜரீதவான்னு சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அன்னைக்கெல்லாம் நீ இன்னமும் பெருசா அமக்கலமா நினைச்சிருந்த, அப்பவே அவர் சொன்னேன் இயம் சீதான்னு சொன்னதே என் பொண்ணு வந்து உனக்கு எந்த விதத்திலயும் குறவில்லவள்னு குறவில்லாதவள்னு சொன்னவர், அவர் எதிர போய் நீ இந்த மாதிரி நடந்துட்டேன்னா உன்னை என்ன நினைச்சுப்பாரு, உங்க மாமனார் எப்படி நினைச்சுப்பாருன்னு சொல்ற. கிந்த வைதேக பிதாமே மிதிலாதிபா, என்னுடைய அப்பா மிதிலாதிபா மிதிலாபட்டணத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கிறவர். அவர் என்ன சொல்றது தெரியுமா? அங்க அதே விஷயத்தை இங்க மறுபடியும் சொல்லி சொல்லணும். அன்னைக்கு சொல்லி கொடுத்தேறேன். அப்ப சொல்லிட்டு என்ன நினைச்சிருந்திருக்கு அவ சொல்லி எப்படி எல்லாம் என்ன நினைச்சிருந்து உன்னுடைய சாதர்மத்துக்கு தர்மத்துக்கு அப்படியே எல்லா விஷயத்திலையும் உறுதுணையாக இருப்பான். ஆகையால இவளை அங்கீகரிச்சுக்கோன்னு எல்லாம் சொல்லி சொன்ன. ஆனா நீ எடுத்துன்றது என்ன நினைச்சிருந்துக்கன்னா, சீதான்னு சொல்லிட்டு அந்த சீதாவை காண்பிச்சுட்டு சீதா பிராட்டியில் நடக்கக்கூடிய ஒரு அழக மாத்திரம் நினைச்சிருந்து நீ அப்படியே அங்கீகாரம் பண்ணிட்ட, அவ்வளவுதான் சொல்றது, வேற ஒண்ணும் எனக்கு தெரியலையே, நீ என்ன விதமா ஒத்துண்டேன்றதே எனக்கு தெரியலையே என்று சொல்ற. இயம் சீதா மமசுதா, மமசுதான்னா ஒரு ராஜா, ராஜாவுடைய பொண்ணு, தகர்ந்து இருக்கிறவத்தினுடைய பிள்ளை, பிள்ளை வந்து ராஜாவுடைய பிள்ளை, ராஜாவை பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்படின்னு நினைச்சிருக்க. ஒரு சாதாரணமான ஒரு கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்கிட்டு நீ கொடுக்கறது அதான் நீ சொல்றது, வேற ஒண்ணும் தெரியல. அப்ப சௌசீல்யம் சொல்றதுன்றதுலாம் ஒண்ணும் இல்லைன்னு கஷ்டம். பிரதீட்சதை நாம் பத்திரம் பே, சரி வந்தா பாத்துக்கிறேன், அதனால என்ன பெரிய விசேஷம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி சொல்ற. கண்ணுக்கு பாக்குறதுக்கு நல்லா இருக்கா, சரி ஏனோ முத்துக்கிறேன், அங்கீகாரம் பண்ணிக்கிறேன். பத்திரம் பேர்ல சொன்னோம்னாக்கா அவளிடத்துல இருக்கிற பிரேமத்துல நூறுல ஒரு பங்கு பிரேமம் கூட நேருக்கு காமிக்காத இருந்திருக்கு. இப்படி இருக்கிறத பார்த்தாங்க, அன்னைக்கு நாம கொடுத்தது சொல்லி கொடுத்தது வேற, இவ அங்கீகரிச்சுன்றது வேற மாதிரின்னு ஒன்னு அழைச்சிக்க மாட்டாதா என்று. தாமதாமாதரம் பிராப்யம் புருஷபிக்ரஹம், இப்படிப்பட்ட ஒரு மாப்பிளையா, ராமஜாமாதரம் பிராப்ய, ராமஜாமாதரம் பிராப்ய, ராமன ராமஜாமாதரமாக ஜாமாதாவாக பிராப்த, ஹே ராமா ஈதிருஷ ஜாமாதரம் பிராப்ய கிம்பா, இப்படி ஒரு மாப்பிளை ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு மாப்பிளையா இருந்துருக்காங்க. இது உனக்கு பேர் வச்சிருக்கிறது சத்ருகன் பேர் வைக்கல, ராமன் தான் பேர் வச்சிருக்க. ராமன் பிரயோஜனா லோகத்தை இருக்கான்னா பார்த்தா அழகா இருக்கான்றது அவ்வளவுதான் உனக்கு இருக்கு. நான் அதே இருக்கிறது பேர் இருக்கிறது ஜாமாதா மாப்பிள, மாப்பிள்ளன்னா மாப்பிள்ளாக்க ஜாமாதோ தசம், ஜாமாதா தசமோ கிரகான்னு உன்னாத்துக்கு மாப்பிள்ள இருந்தாக்கா இந்த மாப்பிள மரடு பிடிக்காத சண்டை போடாத இது பட்டு போச்சுன்னா போறோம்னு நினைச்சிட்டு இருப்பாளாம். அது வரைக்கும் அவளுக்கு வாயில சொல்ல ஏறிருக்காளாம். மாப்பிள வந்தாங்கன்னாக்க ஒன்னு மாத்திரம் வந்தா சந்தோஷமா இருக்கும். மாப்பிளையும் சேர்ந்து வந்துட்டு ஒரு வாரம் இருக்காரு, நாலு நாலு நாள் எஸ்கேப் பண்ணாக்கா இப்படி பண்ணிட்டோங்க எங்களுக்கு கௌரவம் இல்ல அப்படி இப்படின்னு சண்டை கிட்ட போட்டு இன்ச பண்ணாது. இது ஒரு ஒன்பதாவது கிரகமா, நவகிரகத்துல பார்த்தோம்னாக்கா கோவில்ல போய் பார்த்தோம்னா நவகிரக சன்னதி எல்லாம் இருக்க சில இடங்கள்லாம் இருக்கு. அவன் போனவனா ஒவ்வொரு கிரகமும் ஒன்னு ஒண்ணு பார்க்காது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மூணையும் பார்த்துட்டு இருக்கும். எதையும் பகல்ல பகல்ல உட்காந்து சமான திருஷ்டியோட எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி அது ஒன்பது கிரகம் அது ஒரு கிரகத்துல இருந்திருக்கு, இது பத்தாவது கிரகம் இது மொச்சங்கிட்ட நிற்கும் இந்த மாப்பிளன்றது. ஆகையில எல்லா மாமனாரங்கள்லயும் மாப்பிள்ள வந்தாங்கனாக்க அவனை நல்லபடியா அமுச்சு வச்சா போறோன்ற மாதிரி இருக்கும். நீ ஒரு ஒன்பதாவது கிரகத்துக்கு மேல பத்தாவது கிரகமா நீ இருந்திருக்க, நாங்க எங்களை எல்லாம் எங்க அப்பா எல்லாம் ஏமாத்துக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, இது ஒடிஞ்சு போன இல்லை எடுத்து நீ முடிச்சதா காண்பிச்சுட்டு. ஸ்ரீயம் புருஷ விக்கிரகம், புருஷ விக்கிரகம் வெறும் புறம்போக பூச்சுன்னா ஒரு ஆண் வேஷம் தானே தவிர ஆணுக்கு இருக்க வேண்டிய குணம் எதுவுமே உனக்கு இல்லையப்பா. உன்னை போய் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு, எனக்காக வேணாம் போய் எங்க அப்பாவுக்காக நீ சொல்லு என்று என்னுடைய ஒரு தௌர்பாகியம்னு சொல்லிக்கிறதா பாக்கியம்னு சொல்லிக்கிறதா, நீ எப்படி இருக்கோ அப்படியே நான் நடந்துக்க வேண்டியது எனக்கு சொரூபம், அகல் நான் நடந்துக்கிறேன். இதுல பெண்கள்லாம் கூட மனைவியா இருக்கிறவா தான் கணவனை எவ்வளவுனா வெய்வா, இல்ல மாமனாரத்துல மாமனார் மாமியார் பையனை விஷயம் கூட ஒன்னும் சொல்ல மாட்டார். அம்மா அப்பா மாப்பிள்ளைய விசாரணைக்கா அதை பொண்ணு கேட்டுக்க மாட்டாளோ. தசரத சக்கரவர்த்தி நான் என்னைக்கான அங்க போனோம்னாக்கா உனக்கு உன் நாம்பியா இப்படிப்பட்டவனா நான் தெரியாத கொடுத்துட்டம்மா என்று ஜனக மகாராஜா சொன்னேர்னாக்கா அப்போ நான் எப்படி அதை கேட்டுக்கிறது, என்னால கேட்டுக்க முடியுமா? என்ன பிறந்தாத்த மனுஷன் தன் கணவனை குறவா சொன்னினாக்கா எந்த பதிவிரத்தையா இருக்கிறவாளும் அதை ஏத்துக்க மாட்டா, எந்த மனைவியும் ஏத்துக்க மாட்டா. அதனாலதான் நான் சொல்றேன் நானு எனக்காக இல்லை என்று சொல்லுங்க. இதை இன்னொரு விதமாகவும் அர்த்தம் சொல்லணும். என்னன்னா எங்கப்பா நினச்சிப்பே எங்கப்பா ஏமாந்து போயிட்டாரு, ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் இவன் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு என்ன கூட நான் கூட திருப்பி கூட நினைச்சுக்கலாம். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், எங்க அப்பா என்னை ஏமாத்திட்டாரு, அவரும் ஏமாந்து என்னையும் ஏமாத்திட்டாரு, இப்படியும் நினைக்கலாமோ இல்லையா? இப்படி ஒரு சம்பாவனைக்கும் இப்படி ஒரு எண்ணத்துக்கும் இங்க சம்பாவனை இருக்கு. ஆனா இவ ஏற்கனவே சொல்லிட்டதுனால சீதா பிராட்டி அதை நினைச்சிக்கல, லௌகிக்கமா இருக்கிறவா வேணா அதை நினைச்சுப்பா, இதுக்கு மேல அவரால் பேச முடியுமா? ராமஹாஸ்வாசயம் இப்படி எல்லாம் சொன்ன பிற்பாடு அப்பயே போயிருக்கலாமோ இல்லையா? அப்பவே அனுப்பிச்சுண்டு அவள் ஆயிடுச்சு ஒரு சரி வாமா நீயும் போலான்னு சொல்லிருக்கலாமோ இல்லையா? அதை சொல்லலையா? இவன் இந்த வார்த்தையை சொன்ன பிற்பாடு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, என்னால ரட்சணம் பண்ண முடியாதெல்லாம் கிடையாது, உனக்கு எப்படி அபிப்பிராயம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் நான் இவ்வளவு வார்த்தை சொன்னேன், தவிர வேற ஒண்ணும் இல்லை. என்ன இதை கேட்டுக்கணுமா இந்த வார்த்தையெல்லாம்? இப்படி இவ ரெண்டு பேரும் பண்ணிட்டு பேசிட்டு வெளில வரலாம், வெளில வரைச்சு லக்ஷ்மணர் இருந்து கேட்கலாம். சப்ராது சரணோ காடம் நிபேத்ய ரகுநந்தனஹ சீதா முவாச்சாம் ராகவஞ்ச மகாபிரதம். சரணாகதி பண்ற என்ன எதி கந்தும் கிருதா புத்தி வனம் மிருகம் கஜாயுதம் அகம் துவானுகமிஷ்யாமி வனமுக்ரே தனுர்தரஹ. நீங்க ரெண்டு பேரும் காட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டங்கனாக்க நான் வில் எடுத்துட்டு உங்களுக்கு சொல்லப்படுறேன். நான் மயா சமேதாரண்யாணி ரம்யாணி விதரிஷ்யாதி பட்சிபிஹிம் ஹிருதயம் குட்டானி சமந்ததா. எனக்கு நானும் சேர்ந்து உங்களோட வர உங்களுக்கு பரிச்சரியம் பண்றேன், கைங்கரியம் பண்றேன் நானு. ஆகையல்ல குருஷ்வமாம் அனுஜரம் வைதர்மியம் நேஹ வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவஜார்த்த பிரகல்பியதே. குருஷ்வமாம் அனுஜரம் இந்த இடத்துல சப்ராதுஷ்சரணம் காடம் நிகழ்த்திய ரகுநந்தனா சீதா முவாச்சாதேசாம் ராகவஞ்ச மகாவிரதம்னு சொல்லச்சு. பெருமாள் பிராட்டி ரெண்டு பேரிடத்துலயும் சேர்ந்து சரணாகதி பண்ற, இந்த சரணா நம்ம பண்ற சரணாகதின்றது பெருமாள்கிட்ட மாத்திரம் இல்ல, பிராட்டி பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டு பேருக்கும் உபாயத்துவம் இருக்கு. பிராட்டி புருஷகாரம் பண்றா, புருஷகாரம் பண்றதோட நிக்காமல் அவரா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் உபாயமாக இருக்கான்றத இந்த இடத்துல விஸ்தாரமாக தெரிவிக்கிற. புருஷ்வமாம் அனுஜரம் வைதர்மம் நேஹ வித்யதே கிருதார்த்தோஹம் பவிஷ்யாமி தவதார்த்த பிரகல்பதே. நானும் கிருதார்த்தனாக ஆவேன், என்னுடைய கைங்கரிய சித்தி ஏற்படுறதுனால இதுல எதுவும் தப்பும் இல்லை. தம்பி சமயனாருக்கு சித்ரோசம் பண்றதுன்றது சாஸ்திர சித்தமான விஷயம், ஆகையால என்னுடைய கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக நீங்க ரெண்டு பேரும் இருக்கணும், திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்றது, துவயார்த்தத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்ற. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத, நீங்க முயற்சியோ எல்லா சமயத்திலையும் உங்களுக்கு கைங்கரியம் பண்றது. அப்ப கைங்கரியத்துக்கு பிரதிசம்பந்தியாக இருக்க பவாசு சக வைதேஷ்யா கிரிசா நுசுரம் சதே. நீர் மாத்திரம் இல்ல, சீதா பிராட்டியோட கூட கைங்கரிய பிரதிசம்மந்தியாக இருக்கிறவா திவ்ய தம்பதிகள். அதே மாதிரி உபாயத்துல வரைச்சு சரணாகதியில வரைச்சு தயார்த்தத்தை இந்த ரெண்டு ஸ்லோகமும் சொல்றதுன்னு அர்த்தம். உபாயத்துல வரைச்சையும் பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா சேர்ந்துதான் உபாயமாக இருக்கின்றிருக்கா. அவளுக்கு பண்ற கைங்கரியத்துக்கு பிரதிசம்மந்தியா இருக்கிறவாளும் பெருமாளும் பிராட்டியும் தான் சொல்லி சொல்றதுனால இதனால சொல்லப்படுவது என்னன்னு கேட்டாங்க, திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் புருஷார்த்தம். திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரிடத்துலயும் சரணாகதி பண்றதுதான் நம்மளுடைய சொரூபம் என்கிற வேதாந்தாஸ்திரத்தை லக்ஷ்மணர் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற நாமும் திவ்ய தம்பதிகளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியம் பெற வேணும் என்று அவர்களிடத்திலேயே பிரார்த்திப்போம். கவிதாக்கே கத்தினோம் கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.